சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, இந்த பிஞ்சு மனம் வெந்ததடி ஆத்தா. சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, இந்த பிஞ்சு மனம் வெந்ததடி ஆத்தா. அன்பாலதா அள்ளி அணைச்ச ஒன்னாரண்டா சொல்லி முடிக்க பட்டியலை சொல்லட்டுமா, பட்டகடன் தீர்ந்திடுமா? பட்டியலை சொல்லட்டுமா, பட்டகடன் தீர்ந்திடுமா? சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, இந்த பிஞ்சு மனம் வெந்ததடி ஆத்தா. போனா என்ன, ஒருவேளை இல்லை என்றது உண்டா உண்டா? வெயிலில் நிழல், வெயிலில் நிழல் வேண்டும் என்று மரம் வளர்ப்பதுண்டு. வயதில் துணை வேண்டும் என்றாய், என்னை வளர்த்து வந்தாய். குந்தன் அன்பு கிங்கே காரணமே இல்லை. பட்டியலை சொல்லட்டுமா, பட்டகடன் தீர்ந்திடுமா? சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, இந்த பிஞ்சு மனம் வெந்ததடி ஆத்தா. காந்தியத்தாம் பெற்றால் என்ன, புத்தனையும் பெற்றால் என்ன? பெறும்போது தாய் கொன்று பெருமை இல்லை. முடவன் என்று வந்தால் என்ன, குருடன் என்று சேர்ந்தால் என்ன? அதனாலே அவர் குன்றும் சிறுமை இல்லை. வளர்த்த மகன், வளர்த்த மகன் முரடன் என்றால் வெறுத்தி வயதில் துன்பம் வந்ததென்றால் விரட்டிடுவாளா? உனக்கு இடை நீயே எவரும் இங்கே இல்லை. பட்டியலை சொல்லட்டுமா, பட்டகடன் தீர்ந்திடுமா? சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, இந்த பிஞ்சு மனம் வெந்ததடி ஆத்தா. அன்பாலதா பட்டியலை சொல்லட்டுமா, பட்டகடன் தீர்ந்திடுமா? பட்டியலை சொல்லட்டுமா, பட்டகடன் தீர்ந்திடுமா? சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, இந்த பிஞ்சு மனம் வெந்ததடி ஆத்தா. சொந்தம் என்று வந்த விளையாத்தா இந்த பின்